அஸ்மத்குருபரம்பராயை நமஹ. ஸ்ரீ பாதுகா சரஸ்வதி போன மூன்றாவது ஸ்லோகத்தை கைகேயி தசரதர் கைகேயிக்கு தசரதர் முன்னாலேயே பாக்கு ரெண்டு வாரத்தை கொடுத்தார். அதுல முதல்ந்து பரதன் நாட்டை ஆளணும், ரெண்டாவது ராமன் நாடு இத யாஜமா வச்சுட்டு ராவணன் சம்ஹாரத்துக்காக ஸ்ரீராமன் சந்தோஷமா காட்டுகிறார். அதனாலே ஸ்ரீராமன் காரியமும் பாக்கிய பரிபாலனும் சிறந்ததாக தசரனுடைய வார்த்தையும் சத்தியமாயிடு. ஆனா பரதன் நாள பார்த்தேன், அங்கே வந்து சித்திரகூடத்துல எம்பெருமான பாதுகைய தனக்கு பிரதிநிதியாக அயோத்திக்கு எழுந்துள்ள பண்ணி கொடுத்தார். அப்போ பாதுவேது பரதன் தான் ராஜ்யத்தை ஆளணும். அப்போ அந்த தசரதனுடைய முதல் கோரிக்கையும் பலிச்சது. இப்படி ராமன் விஜயவாக்கிய பரிபாலனம், பரதனுடைய பிற்பாக்கிய பரிபாலம் சொத்தனையே ஆச்சு. அதுக்காகத்தானே ஏ பாதுகையே நீ அயோத்திக்கு திரும்ப நல்ல ஆச்சாரியர்களுடைய உதவி இல்லாமல் ஆள் பெருமாளாலே ஜீவன்களுக்கு பாலும் மோட்சம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற கருத்தாக இருப்பார். அதற்கு மேலே சாரசிரந்தபதிரத்னபாதுகே அத்யசேதபவதீமஹீயசா பாரதந்த்யவிபவேன மைதிலி. அதி அற்புதமா ஸ்லோகத்தை சாதிச்சிருக்கார். ஹே தேவி, ஹே பாதுகா தேவியே, ரங்கபதி அந்த ரங்கநாதனுடைய ஹே கல்வியே, அப்யுபேத ஒப்புக்கொள்ளப்பட்டதான ஸ்ரீராமனை விட்டு பிரிந்து அயோத்தி திரும்புகிறதானது சஹசா, அது பெரிய சாகசம், சாகசா அது செய்ய முடியாத ஒரு காரியம். பனால் எம்பெருமான் திருப்தியே இருந்தது, அது பிரியறதுங்கிறது எவ்வளவு துக்கரமான காரியம் உங்களுக்குத்தான் தெரியுது. அப்படி இருந்தும் ராம ஆக்னியின் பேரிலே நீ திரும்பவும் அயோத்தி எழுந்து வருகிறாய். மகியசா மிகவும் பெரியதான பாரதந்திய பகவானுடைய சொற்படி கேட்பதாகிற விபவேன அந்த சமயத்தாலே மைதிலி சீதையே நீ அத்யசே அதிக்கிரமித்தாய் சிங்கினாய். ஹே பாதுகையே, ஸ்ரீராமன் காட்டுக்கெழுந்தொழும் போது சீதையும் கூட வருவேன்னு சொன்னார். நீ வரவாண்டாம் அப்படின்னு ராமர் எத்தனையோ எடுத்து சொன்னார். ஆனா சீதை ராமனுடைய வார்த்தைய கொஞ்சமும் அது மட்டும் இல்ல, கேட்காததோடு மட்டும் இல்ல, ரொம்ப நிஷ்டூரமா கடுமையான வார்த்தைகளை சொல்லி கொண்டே வந்தார். உன்னை திரும்பி அயோத்திக்கு போன்னு ராமன் சொன்ன உடனேயே நீ தாசோஸ்மின்னு திரும்பி போயிட்ட. இந்த விஷயத்த பார்த்தா நீ சீதைக்கு மேற்பட்டவள், அவளை அதிக்கிரமித்தவள் அப்படிங்கிறது ஸ்பட்டமா தெரியும். இப்போ இந்த சீதையை காட்டிலும் பாதுகையை காட்டிலும் ஆச்சாரியர் பவ்யமானவர். ஜீவாத்மாக்கள் தப்பு பண்ணா பெருமாள் தண்டிக்கிறார், ஆச்சாரியன் பொறுத்து கொண்டு அதை எப்படிடா போக்கலாம் அப்படின்னு பாடுபட்டார். ஆச்சாரியால் பெருமாளை விட்டாவது ஜீவாத்மாக்களை காப்பாற்றணுங்கிற ஒரே மனைவிட உலகத்தை காப்பாத்துறதுக்காக சீதை ராமனை விட்டு லங்கைக்கு போனார். இப்போ அதனால இந்த மூன்று உலகங்களையும் காப்பாற்றுவதற்காக பாதுகாதேவி பரதனோட அயோத்தி போவாள் அப்படிங்கிறது. இதுல மேற்கொண்டு பார்த்தோம்னா, ஏ பாதுகையே, நீ இப்போ என்ன பண்ணிருக்க தெரியுமா? பரதன் ரொம்ப பிடிவாதம் பிடிச்சு ராமனிடத்திலே பிரார்த்தித்து, ராமனே நீ வந்தே ஆக வேண்டும். ஆனா ராமன் திரும்பி வராமல், ஏ பாதுகையே, பொன்ன வரதனிடத்திலே கொடுத்து பொன்னையும் அயோத்திக்கு ஆஜ்ஞாபிச்சார். நீயும் தாசோஸ்மின்னு அது அப்படியே திரும்பி அயோத்திக்கு புறப்பட்ட. ஏ பாதுகாதேவியே, நீ செய்தது எவ்வளவு பெரிய சாகசம் தெரியுமா? ராமன் திருவடிகளிலே எப்போதும் பிரியாமல் சேர்ந்தே இருந்த நீ அந்த ராமன் திருவடிகளை துறந்து விட்டு இப்பொழுது ராமன் ஆஜ்ஞாபித்தான் என்பதற்காக திரு அயோத்திக்கு புறப்பட்டிருக்கே. இந்த ராம பாதங்களை அகல்வது என்பது எவ்வளவு பெரிய சாகசம், எவ்வளவு பிரதான முக்கியம். இத்தனை நாள் சேர்ந்து பழகிவிட்டு இப்போ பிரிஞ்சு போறதுங்கிறது அவ்வளவு சுலபமான காரியம். ஆனா அதையும் நீ அந்த ராமனுடைய பிரிவாற்றாமையும் தாங்கி கொண்டு இந்த உலகம் க்ஷேமமாக இருக்க வேணும்ன்றதுக்காக அதனை பிரியே ராமன் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக உடனே நீ அப்படி கேட்டு நடப்பதுன்னு தானே பகவத் பாரதந்தியம். அதிலே சீதையை நீ மிஞ்சி விட்டாய். அப்படி சீதையை மிஞ்சி விட்டாய்ன்னு சொல்றேன், அதுக்கு என்ன காரணம்? சீதை ராமன் காட்டுக்கு புறத்தை பத்தி நீ வாண்டாம், அந்த குப்பங்கள்லாம் இருக்கும், உனக்கு வந்து சாப்பாடெல்லாம் சரியா இருக்காது, வேடா வேலைக்கு கிடைக்காது, அதுவும் குட்டியான அரண்மனையில கிடைக்கிற மாதிரியான உணவு கிடைக்காது, அதனால வாண்டான், சௌகரியமா இங்கே பட்டாந்திரையில இந்த மாதிரிலாம் இல்லாத நீங்க பஞ்சநிலையில, அதனால நீ என்னதானே சொல்லுங்க மகாராஜ் பாட்டு போனார். அதனால நீ அயோத்தியிலே இருந்து கிடந்தார், எத்தனையோ சொன்னார். அப்பவும் சீதம் கூட கேட்க ரொம்ப பிடிவாதம். கடைசியில ஒரு பிரம்மாஸ்திரமஜாமாதரம் பிராப்ய ஸ்ரீயம் புருஷ விக்ரஹம். ஹே ராமா, என்ன தசரத மகாராஜா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, அவர் என்ன நினைச்சாருன்னா நீ ஆண்னு நினைச்சு ஒன்னு கல்யாணம், ஆனா நீ ஆண் வேஷம் போட்டுகின்ற ஒரு பெண்ணுங்கிறத அவர் தெரிஞ்சுக்கலையே, நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நிஷ்கூரமான வார்த்தைய ராமனை நீ கொட்டடா பேடிடா ஒருத்தாங்கிற பொண்ணு வந்து ஆம்பளை வேஷம் போட்டு ஏமாத்து சொல்ல மகாராஜாவை ஜனக மகாராஜாவை என்ன தியானம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இதுல சீத எம்பெருமான் சொல்ற பேச்ச கேட்காதனால அவள் பாரதம் தெரியும் போய் சுவார்த்தம் தெரியமாச்சு. ஆனா பாதுகை என்ன பண்ணிட்டு, நீ பரதனோட நாட்டுக்கு எழுந்தருளுன்னு சொன்ன போது அடியன் தன்யோஸ்மி தாசோஸ்மின்னு அதனால சீதையையும் இந்த பாரதந்திரியத்திலே விஞ்சியவள் பாதுகாதேவியேங்கிற ஸ்பஷ்டமா நிரூபணமாச்சா இல்லையா? அதனால இந்த அவள் பிடிவாதம் பிடிச்சு நிஷ்குமா இந்த வார்த்தைகளை சொன்னதுனால ராமன் சீதை அழைச்சும் வனாந்தருக்கு வர வேண்டியதா, வனவாசத்துக்கு வர வேண்டியதா. ஆனா தான் பெண் அல்ல நிஜமான வீரன் ஆண் மகன்கிறத சொல்றார். எங்க என்ன ஜனஸ்தானம் 4000 கரபூஷன் ஆழ்வர் 14000 ராட்சசத்தை ராமன் தனி ஒருவனா எதிர்கொள்ற லக்ஷ்மணன் நானும் சண்டை போடுறேன் வாழ்வன் பாண்டான் அண்ணியை சிண்டு நீ பரணசாலைக்கு விட்டு போயிடு, நான் ஒத்தனா நின்று வாழ பார்த்துட்டேன், இல்லைன்னா நான் அவனுக்கு சகாயம் வேண்டவே வேணாம், நான் சொல்ற பேச்ச கேளு. உடனே ராமன் ஆக்கியங்கிறதுனால அதை அப்படியே சொல்லி கேட்டான் லக்ஷ்மணன். அப்போ ஒரு க்ஷணத்துக்கு குறைச்சல, அரை க்ஷணத்துக்கு கொஞ்சம் அதிக நாழியே அந்த 14000 ராட்சசர்களையும் சொல்லிட்டார். அப்போ வேர்த்து விருப்ப எல்லாம் போரெல்லாம் முடிஞ்சு ராமன் பேசியிருக்கிறார். ஓடி வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறா. இப்ப சொல்லு, ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம்னு சொன்னியே, இப்போ நான் வந்து ஒரு ஆண்மகனா இல்ல பெண்ணா அப்படி சொல்லு, ஒன்னும் அழுத்திக்கிறா நான் சொல்லு. அந்த மாதிரி இந்த சீதைக்கு இல்லாததான அந்த பாரதந்தியம் பாதுகைக்கு இருந்தது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பஷ்டமா சாரி. அப்போ தனக்குன்னு ஒரு இஷ்டத்தை வச்சுக்கவே இல்லை. ஏன்னா ராமனுடைய திருவடிகளை பிரிவது என்பது பாதுகைக்கு எவ்வளவு கஷ்டமான காரியம், பெருத்தம் மிக்கதான காரியம். ராம ஆக்ஞையினால அதையும் பண்ணித்து அதனாலே பாரதந்தியத்தினுடைய அஷ்டையான நிலையை இந்த பாதுகைகள் உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காண்பிச்சு அதனால பெருமாளிட்ட வழக்காக நாம இருக்கிறது தானே பாரதந்திரியம். அப்படி இந்த பாரதந்திரியத்திலே நீ சீதையே ஜீவிப்பே, நீ சீதாதேவியோட பாதுகாதேவியே, நீ சீதாதேவியை விட மிக உயர்ந்தவள் என்பதிலே எந்த சந்தேகம். ராமனுடைய ஆக்கியை தாண்டப்பட மீறப்படவே கூடாதுன்னு நீ உலகத்துக்கு லட்சம் போட்டு காட்டினே இல்லையா பரதனோட நீ எழுது. அதனால பாரதந்திரியம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பாதுகாதேவிட்டேன்னு தான் பார்த்துப்போம், அதுதான் கற்பனும் சொல்லி இந்த ஸ்லோகத்தை சுவாமி தேசிகன். கவிதா கிஹ சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.